விண்ணீரிலும் கண்ணீரிலும் நனைகிறேன். மழை நீரும் கரைக்குமோ நினைவுகளை? நனைகிறேன் நினைவு மழையில் நித்தமும். அழித்திடும் மழையே அவன் நினைவுகளை, ரசித்து கரைகிறேன் நின் நினைவுகளில். நினைவாய் நனைத்திடுமோ நிற்காத மழையும்.